பார்க்க போதே பலமுறை வாழ்ந்த எண்ணம் ஏனோ உலகத்திலே உன் முகம் தான் பிடிக்கிறதே. உனக்கு நான் தலையாட்டும் பொம்மை என்னை பாயை போல தாங்க வேண்டும் மணி. முதல் முறை உன்னை பார்த்த போதே பல முறை வாழ்ந்த எண்ணம் ஏதோ உலகத்திலே உன் முகம் தான் பிடிக்கிறதே. வரமது என்னும் போதும் நீ சோடும் பூவும் பாடும் போது வலித்திடுமே. முதல் முறை உன்னை பார்த்த போதே பல முறை வாழ்ந்த எண்ணம் ஏனோ உலகத்திலே உன் முகம் தான் பிடிக்கிறதே. சுமந்தே தாங்குவேன் உன்னை தினம் புதிப்பதே காணவே. இறங்கியே உனக்கு இந்த எங்கும் இனி போயும்